வீட்டினில் பூத்தது ஏராளம் கண்ணா கண்ணா என்ன சொல்ல இதன் காரணம் உன் மனம் தாராளம் ராத்திரியானது பாய் போடு அன்பு ராகத்தை கேட்கணும் நீ பாடு பாடினேன் பாடினேன் என்னாச்சு எட்டு பிள்ளைக்கு தாயன ஆயாச்சு பொன்னா ரெண்டா தாமரை பூ நம் வீட்டினில் பூத்தது ஏராளம் வரையிலே மனுஷனுக்கு நித்தமும் பசிக்கலையா இதுதான் நமக்கு முதல் நாள் இரவை முதல் நாள் இரவை நினைச்சாத்தவரா நான் என்ன சொல்வது இனிமேலே நடக்கட்டும் சாஞ்சு கமடி மேலே அடிமானே தேனே வா கண்ணா கண்ணா என்ன சொல்ல இதன் காரணம் உன் மனம் தாராளம் ராத்திரியானது பாய் போடு அன்பு ராகத்தை கேட்கணும் நீ பாடு நாலடி தாமரை நோகும் அம்மா நாலடி நீ நடந்தா வாலிப நாடகம் போதும் ஐயா நூலிடை தாங்கிடும் மெதுவா தொடுவேன் வலிச்சா விடுவேன் அவசரம் புரியாதா இந்த ஆம்பள சங்கதி தெரியாதா ஆம்பள சங்கதி தெரியாதா புது ரோசா பூக்கோலா பொன்னா ரெண்டா தாமரை பூ நம் வீட்டினில் பூத்தது ஏராளம் கண்ணா கண்ணா என்ன சொல்ல இதன் காரணம் உன் மனம் ராத்திரியானது பாய் போடு அன்பு ராகத்தை கேட்கணும் நீ பாடு பாடினேன் பாடினேன் என்னாச்சு எட்டு பிள்ளைக்கு தாயனாயாச்சு பொன்னா ரெண்டா தாமரை பூ இதன் காரணம் உன்